சக்கரவர்த்தி திருமகனுடைய கருணையின் முன்னால் ராவணன் வீரம் தோற்றது என்று பார்த்தோம். ராவணன் தன் நினையை நினைத்து அழுகின்ற பாடல்கள் ஏழு பாடல்கள் கம்மல்ல. கம்மலை வந்து தனியா ரசிக்கணும். ஒரே ஒரு பாடல் மாத்திரம்தான் பாடி சொல்லப்போறேன். மகோதரன் வந்து ராவணனுக்கு சேர் தருமொழி சொல்லுகிறான். அப்பொழுது ராவணன் சொன்னான், போயினு தெளிவர் என்னை மகோதரா, நாம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு? சீத்தை இருக்காளே, அவ யார் தெரியுமா? பொறையினால் உலகம் போலும், பொறுமைன்னு சொன்னா பூமின்னு சொல்லுவார். பூமிக்கு எவ்வளவு பொறுமையோ அதை விட பொறுமை நாம எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கோம், அத்தனை கொடுமையிலும் பொறுமையா இருந்திருக்கா. ஆகவே சீதை சாதாரண மனவள் அல்ல, இது ராவணன் ஸ்டேட்மெண்ட். பொறுமை என்று சொன்னால் பூமி கூட சீதையிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேயனத்தகைய தோழி, மூங்கில் போன்ற தோள்களை உடையவளாயிருக்கின்ற ராகவன் மேனை நோக்கி அந்த சீக்கை சக்கரவர்த்தி திருமகனுடைய திருமேனி சௌந்தர்யத்தை பார்த்த பிறகு, தீ என கொடிய வீர சேவக செய்கை கண்டால், கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன், தீயன கொடிய வீர செயல், நாம எல்லாம் பண்ணிருக்கிற காரியத்துக்கு ராமன் கொடுத்த தண்டனை இருக்க அத செய்கை கண்டால் என்ன பண்ணுவா தெரியுமா? நம்ம எல்லாம் நாயன தகுதும் என்றே நம்ம நாயாக கருதுவாள். ராவணன் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கணும். சக்கரவர்த்தி திருமகனுடைய ஆற்றலை பார்த்த பிறகு, நாம் நமது பெருமை நமது ஆற்றல் அனைத்தும் கேவலம் நாய்க்கு சமமாக கருதுவார். நாமும் எல்லாம் நாம் எல்லாம் அவளுக்கு நாய்க்கு சமானம். ரெண்டு இடத்துல அவளுடைய மனசாட்சி பேசுறது. பின்னால் வார்த்தை பேச போறான், இவன் வேற யாரும் இல்லை, நாராயணன் தான் பேச போறான். மகோதரன் சொன்னான், வென்றவர் தோற்பர், தோற்றோர் வெல்குரல் எதற்கும் நேரா. உணரத்திலே இயல்பு வெற்றி தோல்வி என்பது. நின்றவர் தாழ்வர், மிக சிறப்பாக உயர்ந்தவர்கள் அர்த்தம் பண்ணோம். நின்றவர்னா குடை நிரல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோ நடை மெலிந்து ஓர் ஊர் நன்னினும் நன்னுவர். பகவானுடைய சங்கல்பம் தான் ரொம்ப உயர்ந்த அரசராயிருந்தவன் நின்றவர் தாழ்வர், தாழ்ந்தோ உயர்கிறார். இவன் ஏழை நினைச்சிட வேண்டாம், இவன் எளியன்னு நினைச்சிட வேண்டாம். காலம் சரியா அவனுக்கு அனுகூலமா இருந்ததுன்னா அவன் உயர்ந்து விடுவான். நெறியும் அப்படியே, அதுதான் தர்மம். உலகத்தில் எதுவும் நிலை இல்லை. ஆகிடும் மேடும் மடுவும் போலாம் செல்வம், மாடிடும் ஏறிடும் மாநிலத்தீர், சோறிடும் தண்ணீரும் வாரும், தர்மமே சார்பாக உள்நீர்மை வீரும் உயர்ந்து. அருமையான தமிழ் பாடல். ஆற்றிலே வெள்ளம் வரும்பொழுது மேடும் பள்ளமும் வருவது போல ஆறிடு மேடும் மடுவும் போலாம் செல்வம், செல்வ நிலை இருக்க வரும் போகும் மாறிடும் மாநிலத்தில் வாழும் காலமுறையில், சோறிடும் யாராவது பசியால வந்தா அவனுக்கு சாபம் உருகும். தாகத்தோடு இருந்தா தண்ணீரும் வாரும். இந்த தர்மம் இருக்கிறதே அது உங்களுடைய உள்ளத்தை உயர்த்தும். ஆகையினாலே உயர்வுகள் இது எல்லாம் நியதி. எந்த அறிஞர் என்று பெரியவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆற்றலுக்கு எல்லை உண்டோ? இன்று அவன் மென்றிருக்கிறான், நாளை தோற்பது நிச்சயம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கும்பகர்ணனை எழுப்பி போருக்கு அனுப்பினால் நாம் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று மகோதரன் சொன்னார். உடனே கும்பகர்ணனை போருக்கு அனுப்புகிறார். கும்பகர்ணனை பற்றி சில செய்திகளை நாம் ஆய்வுபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் உயர்ந்த குலத்திலே பிறந்து விட்டதனாலே எல்லா உயர்ந்த குணங்களும் அவனுக்கு அமைந்துவிடும் என்று சொல்வதற்கு இல்லை. ஒருவன் அரக்கர் குலத்திலே பிறந்துவிட்ட காரணத்தினால் அவனிடத்திலே தர்மம் இருக்கக்கூடாது என்ற நியதி இல்லை. இந்த கோணத்தில்தான் இந்த கும்பகர்ணன் பாத்திரத்தை அடைய ஆராய்ந்திருக்கிறேன். 174 பாதைகளுக்கு உரை எழுதியிருக்கிறோம். அரக்கருடைய வம்சத்திலே பிறந்திருக்கிறான், ஆனால் அவர்களிடமே இருந்த உயர்ந்த பண்புகள் நாம் பார்க்க வேண்டும். அவன் பிறந்துவிட்ட காரணத்தினாலே அவனும் அரக்கன் என்று முழுமையான அவனை ஒதுக்கி விடுவது என்பது இலக்கிய மரபு அல்ல. ஒரு முறை ராமாயணத்தில் நான் விரும்பிய தம்பி என்ற தலைப்பிலே நீ பேசிய பொழுது இளைய பெருமாளாகிய லக்ஷ்மணனை பற்றித்தான் நான் பேசப் போகிறேன் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் கும்பகர்ணனை பற்றித்தான் பேசினேன். அவன் தம்பி இல்லையா? ஆகவே கும்பகர்ணனுடைய பெருமை மிகப்பெரிய. இவருடைய பிறப்பை சற்று நாம் பார்ப்பதுமேயானால் பெரிய உண்மை தெரியும். கேகசி கேகசி என்று ஒரு அரக்கி. அவரும் அவருடைய தகப்பனாருமாக தேவர்களால் விரட்டப்பட்டு ஒதுங்கி வாழ்கிறார்கள். ஒரு மலை குகையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மேலே புஷ்பக விமானம் செல்லுகிறது. இந்த புஷ்பக விமானத்திலே குபேரன் செல்லுகிறான். இந்த அசுரன் இருக்கிறானே அவன் பெருமூச்சு விடுகிறான். இவன் ஒரு அழி, இவனுக்கு வந்து வாழ்வை பார்த்தாயா? இவன் புஷ்பக விமானத்திலே செல்லுகிறான். இந்த வாழ்க்கை மகளே, உனது மகன் தர வேண்டும் என்று மகளிடத்திலே சொல்லுகிறான் அந்த அசுரன். அது எப்படி இயலும்? ஒரே ஒரு வழி இருக்கிறது. பிரம்மாவின் வம்சத்திலே வந்த புலத்தியர் என்று ஒருவர் இருக்கிறார். அவரது குமாரர் விஸ்வவசு என்ற பெயர். அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீ அவரை நாடி சென்று திருமணம் செய்து கொண்டு மக்கட்பேறு பெறுவாயேயானால் அந்த குழந்தைகள் நிச்சயமாக இந்த உலகத்தை வென்று விடுவார்கள், புஷ்பக விமானத்தை கைப்பற்றி விடுவார்கள். எனவே நீ விஸ்வவசுவை சென்று அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அசுரன் அசுரனுக்கே உண்டான யோஜனையை சொன்னான். அதை ஏற்றுக்கொண்டு நேராக கேகசி விஸ்வசு இருந்த இடத்திற்கு வருகிறார். இந்த ராட்சத குணம்னா என்னன்னு அந்த மறைக்கிறதே தெரியாது. உண்மை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உண்மை காரணமாக வைத்து நல்ல குழந்தைகளை எல்லாம் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் அதற்கு இசைய வேண்டும். விஸ்வசு லேசா சிரித்தான். அம்மா, நீயும் அசுர பெண், நானும் அந்தனன், நமக்குள் எப்படி பொருத்தம் இருக்கும்? அவர் கேட்கிறார், ஏன் ராட்சச விவாகம் என்ற ஒரு விவாகம் இருக்கிறது, களவாடி சென்று திருமணம் செய்து கொள்ளலாமே, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், இல்லை என்றிருந்தால் கந்தர்வ முறை என்று ஒரு முறை இருக்கிறது, எப்படியாவது நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டே தீர வேண்டும். அம்மா, அப்படியே இருந்தாலும் கூட நீ வந்த காலம் இருக்கிறது, இது அந்திப்பொழுது, தாருண வேலை என்று சொல்லுவார்கள், அதாவது பயங்கரமான காலம் என்று சொல்லுவார்கள். இந்த தாருண வேலையிலே நாம் இருவரும் இணைவோமே, ஏன்னா பிறக்கின்ற குழந்தையால் உலகத்திற்கு ஆபத்து இருக்கும். அந்த நாளிய உங்களுடைய குழந்தைகள் எப்படி ஆபத்தை உண்டாக்குவார்கள்? இது இவ கேள்வி. அப்பதான் சொல்றாங்க, யாரா இருந்தாலும் உத்பவ கால விசேஷம் என்று ஒன்று உண்டு. அவர்கள் கருத்தரித்து குழந்தையாக மண்ணிலே வரும் பொழுது காலம் இருக்கிறது அல்லவா, அந்த காலம்தான் அவர்களுடைய குணங்களை நிர்ணயிக்கிறது. ராமாயணத்துக்கு அடிப்படையே இதுதான். இரவு நேரத்தில் நாலு பிரிச்ச நாலு ஜாமம், முதல் ஜாமத்திலே பிறக்கின்ற ஆண் குழந்தை, அதாவது ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் பிறக்கின்ற ஆண் குழந்தை ஆற்றல் உள்ளவனாக இருப்பான், அறிவு உள்ளவனாக இருப்பான், திறன் உள்ளவனாக இருப்பான், கலைகளில் திறந்தவனாக இருப்பான். அதே சமயம் அவனுக்கு அடாவடி திறன் இருக்கும். ராவணன் ஆறிலிருந்து ஒன்பதுக்குள்ள பிறந்தவன், நாளைய நாளே அவன் குணம் அப்படி. ஒன்பது மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் பிறக்கின்ற ஆண் குழந்தை அறிவுள்ளவனாக இருப்பான், ஆற்றல் உள்ளவனாக இருப்பான், அறம் உள்ளவனாக இருப்பான், பக்தி உள்ளவனாக இருப்பான், தியாக உணர்வு உள்ளவனாக இருப்பான், அதே சமயம் போரிலே வல்லவனாக இருப்பான். அவன்தான் கும்பகர்ணன். மூன்றாவது ஜாமம் பன்னிரண்டு மணிக்கு மேல் மூன்று மணிக்கு பிறக்கின்ற ஆண் குழந்தை மிகப்பெரிய ஞானியாக இருப்பான். அவன் அரக்கரு குலத்திலே பிறந்திருந்த போதிலும் கூட இந்த காலம் இருக்கிறது அல்லவா, இந்த காலம் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்பொழுது பிறந்தவன் தான் விபீஷணன், அறிஞர்கள் மிக்கான் என்று போற்றப்படுகிறார். இந்த நாலாவது ஜாபம் இருக்கோல்லையோ, மூணுலேருந்து ஆறு தப்பித்தவறி அந்த மூணுலேருந்து ஆறுக்குள்ள பெண் குழந்தை பிறந்து விடுவாளே, ஆனால் சூர்பனகையாக இருப்பாள். என்ன சொல்லல, ராமாயணத்துல இருக்கிறது. அதான் பெரியவர்கள் உத்பவ கால விசேஷம் என்று சொல்லுவார்கள். ரொம்ப துல்லியமாக ஜாதகம் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த துல்லியமாக கணித்தா இந்த உண்மைகள் எல்லாம் தெரியும். அந்த கும்பகர்ணன் என்னும் ஒரு பாத்திரம் இருக்கிறதே, அறிவுக்கு ஒரு பாத்திரம், ஆற்றலுக்கு ஒரு பாத்திரம். அப்படிப்பட்ட அந்த கும்பகர்ணன், அவனது வாழ்க்கை, அவனது தியாகம், இவைகளெல்லாம் நாம் அலசி பார்க்க போகிறோம். இந்த கேகசி இந்த குழந்தைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு போகிறாள். நீங்கள் தவம் செய்ய வேண்டும், கொடூரமான தவம் செய்ய வேண்டும் என்று சொல்ல இவர்கள் தவம் செய்கிறார்கள். பத்தாயிரம் வருடங்கள் பிரம்மா பிரத்யக்ஷமானார். ராவணனை பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும்? அவன் நான் இறக்கக்கூடாது, உலகிலே திறந்தவைகள் எல்லாம் என்றாவது ஒரு நாள் இறந்துதான் தீர வேண்டும், எனவே அது அல்லாமல் வேறு ஏதாவது கேள், எவற்றினாலே உனக்கு மரணம் வரக்கூடாது என்று கேள். எல்லாருக்கும் பயப்படுகிறான், தேவர்கள் அசுரர்கள் எல்லாருக்கும் பயப்படுறான், அவர்களால் மரணம் கூடாது, மரணம் கூடாது, மரணம் கூடாது என்று சொல்லிக்கொண்டே வருகிறான். மனிதர்கள் கேவலம் மனிதர்கள், இவர்கள் என்னை என்ன செய்துவிட முடியும் என்று சற்று அகங்காரத்தினாலே மானுஷாதன்யைகி மனிதர்களை தவிர ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. வாழ்க்கையில் நாம் யாரை எந்த பொருளை அலட்சியம் செய்கிறோமோ அவர் அந்த பொருள் நமக்கு யமனாக அமையும். ராமாயணம், ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு வீராற வேண்டியதில்லை. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு ராமாயணம். ஆகவே ராவணன் குணம் என்ன, அந்த நிலையிலேயே என்னை யாரும் ஒன்று செய்யக்கூடாது என்ற அகம்பாவத்தினாலே தான் என்ன செய்தாலும் யாரும் ஒன்று செய்ய முடியாது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து பல தவறுகளை செய்து அல்லலுற்றவர். கும்பகர்ணன் தவத்தினுடைய பயனை பிரம்மா வந்த பொழுது என்ன கேட்டார், ஒரு அற்புதமான எண்ணம் அவனுக்கு, உலகில் நாம் நிலை பெற்று இருக்க வேண்டும், நாம் காலமெல்லாம் வாழ வேண்டும், மிக பெரிய கோல் அது நித்தியத்துவம் பேரு. தேவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், ஐயோ இவனோட அரக்கர குலத்திலே வந்தவன் இவன் நித்தியத்துவம் கேட்டு விடுவானே, ஆனால் நம் கதி என்ன ஆவது என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். சரஸ்வதியிடம் முறையிடுகிறார்கள், நித்தியத்துவம் என்று யா என்ற எழுத்து வருவதற்கு பதிலாக அடுத்த எழுத்தாகிய ரா வந்து விட்டது, நித்ரத்துவம். ஆக அவன் விரும்பியது நித்தியத்துவம். நீ தூங்கு, 6 மாதம் தூங்கலாம், எழுந்தவுடனே சாப்பிடலாம், மறுபடியும் தூங்கலாம். இதுதான் தெளிவா பண்ற பகவான் கிட்ட போய் நீங்க எதையும் கேட்காதங்க, எதையோ கேட்க நினைத்து எதையோ கேட்டு அலல் படுகிறான் பாவம். நித்தியத்துவம் விரும்பிய அவன் ஒரே ஒரு எழுத்து மாறிவிட்ட காரணத்தினால் நித்ரத்துவம் பெற்றுவிடுகிறான். சதா ஆழ்வார் சொன்னார், என் அப்பனே உன்னை கெஞ்சி கேட்கிறேன், நான் வரமே உன்னை கேட்க மாட்டேன், வரம் கேட்டவன் எவனும் நன்னா இல்லை. சிறுநீகசிபு வரம் கேட்டா, ராவணர் வரம் கேட்டா, எவனாவது ஒழுங்கா இருந்திருக்கான, வரமே கேட்க மாட்டேன். இறந்துரை பதுண்டு வாழிய மனிதர் நிறத்தமான் மேகம் போன்ற நிறத்தை உடையவராயிருக்கின்ற எம்பெருமானே உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணுஷி, எனக்கு ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்குமே, ஆனால் நான் கேட்க மாட்டேன், வரம் தரும் திருக்குறிப்பை வைத்ததாகில் உங்கள் திருவுள்ளத்திலே எனக்கு ஏதாவது வரம் தர வேண்டும் என்ற அபிப்பிராயம் இருந்தால் என்ன வரம் தெரியுமா, பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்ன பாத பங்கயம், மனம் இருக்க அது எவ்வளவு வேகமா எங்கெல்லாம் போகும்னு யாராலும் சொல்ல முடியாது. குதிரையனுடைய வேகத்தை விட எல்லா பவரையும் விட ரொம்ப வேகமா போகக்கூடியது மனோ வேகம். நான் வேடிக்கையா ஒரு கற்று வச்சு ஆர்த்து முடிச்சேன், இந்த மனோ வேகத்தை விட சிறந்த வேகம் ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன். நம்ம சந்தியாவந்திரம் பண்ற வேகம் அதை விட வேகமா எழுதிட்டேன். எல்லாரும் பிடிச்சி தொகைஞ்சா இப்படி எழுதலாமான்ட்டு சந்தியா வந்து அவரை வேகமா பண்றோம் நம்ம, உண்மைதானே. இந்த மனம் இருக்க எங்கெங்கயோ போறோம், இங்கதான் உட்கார்ந்து இருப்பான், இந்த மனம் உலகத்தை பூரா சுத்திட்டு வந்துடும். ஆகையினாலே நீ என்ன பண்ணணும் தெரியுமா, நிரந்தரம் நினைப்பதாக உன்னை சதா நான் நினைச்சிருந்துக்கணும் அப்படின்னு படம் கேட்கிற, நீ நினைக்க வேண்டுமே, நான் கேட்கல நீ நினைக்கணும். ஆகவே எந்த மாநிலத்திலே நாம் எதையும் வரமாக கேட்கக்கூடாது, எதையோ கேட்க நினைப்போம், எதையோ கேட்டுடுவோம். ஆனால் கும்பகர்ணன் நித்தியத்துவத்தை விரும்பினான், தூங்க ஆரம்பித்து விட்டான். அந்த உறக்கம் இருக்கிறவே அது நாம் நினைப்பது போன்ற தூக்கம் அல்ல. உறக்கத்திலே இரண்டு நிலை உண்டு. இந்த உயிர் மிக்க ஆன்மா, அந்த ஆன்மாவை இவ்வளவு பெரிய சரீரத்திலே ஏதோ ஒரு செல் சிஜிஎன்எல் செல்லிலே வைத்துவிட்டு அமைதியாக இருப்பது உறக்கம். எவ்வளவு பெரிய சரீரத்திலே ஆன்மா நுண்ணிது. ஆகவே இந்த சரீரத்திலே இருக்கின்ற செல் இருக்கிறது அல்லவா உடல் தகை கூறு. ஏதோ ஒரு இடத்திலே கொண்டு போய் ஆன்மா வைத்துவிட்டு மற்ற பகுதிகள் எல்லாம் செயலற்று கிடந்தன. ஒரு அருமையான தமிழ் சொற்றொடர் உண்டு, தூங்காமல் தூங்கி சுகந்திருவது எக்காலம். இப்ப எது தூங்கக்கூடாது, எது தூங்கணும்? மனம் தூங்கக்கூடாது, விழிப்புடன் இருக்க வேண்டும். புலன்கள் தூங்க வேண்டும். புலன்கள் தூங்கி மனம் விழிப்போடு இருந்தால் இறை உணர்வு ஏற்படும். மிகப்பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. கும்பகர்ணனை பத்தி பேசுறதுன்னா எனக்கு ஒரு தனி விருப்பம். எபிசோடு இருக்க என்னுடைய தனி ஆராய்ச்சி 160 பக்கம் எழுதி வச்சிருக்கேன். ஒரு கும்பகர்ணனை பத்தி அப்படி எழுதி வரீன்னு ஒரு தனியை தான் என்ன கேட்டாரு. நான் தான் எழுத முடியும், வேற எழுத முடியாது. இந்த கேரக்டர் ஸ்டடி தி கேரக்டர். எடுத்த உடனே கும்பகர்ணனா, ராவண தம்பியா, அயோத்தியப்பையா, வேண்டாம். அப்சல்யூட்லி ராங், அப்சல்யூட்லி ராங். ஸ்டடி தி கேரக்டர். அந்த கும்பகர்ணனை இப்போதுக்கு அனுப்பணும் அப்படின்னா, விபீஷணன் அவன் வரம் கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமோ? நான் இந்த உலகிலே வாழும் காலம் எல்லாம் உனக்கு அறியவனாக இருக்க வேண்டும், இறை உணர்வு வேண்டும், பக்தி வேண்டும். நம்ம எல்லாம் அதுதான் கேட்கணும், பக்தி தான் வேணும். நம்மளால வேற ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு ஏதாவது எனக்கு அனுகிரகம் பண்ணாலும் என்ன இருந்தா நிச்சல பக்தி வஸ்து, அசையாத பக்தி. நாஸ்தா கர்மே நபசுனி செய்யே நைவ காமோபோகே எத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத் பிராப்யம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேதி பவாம்போரக யுககதா நிச்சலா பக்தி ரோசு. அசையாத பக்தி வேண்டும். அவன் கேட்டான், ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் 3 மாறுபட்ட விதமாக கேட்டவர்களுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், உத்பவ கால விசேஷம். அந்த உத்பவ கால விசேஷத்தினால அந்த கும்பகர்ணனுக்கு என்ன ஏற்றம் பார்க்க போறோம். கும்பகர்ணனை எரித்து கொண்டு வாருங்கள், உறங்குகின்ற கும்பகன் உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற வென்றுதான் எழுந்தீராய் எழுந்தீராய். கும்பகர்ணா, உங்களுடைய பெருமை மிகுந்த வாழ்வு இருக்கிறதே, அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வருகிறது, இனி எழுந்துரு என்று இவர்கள் அவனை எழுப்புகிறார்கள். கரங்கு போல விடுத்த கால தூதர் கையிலே மண்ணிலே நீ உறங்க வேண்டிய அவசியம் இல்லை, யமன் கையிலே உறங்க வேண்டிய காலம் வந்து விட்டது, நீ எழுந்திரு என்று கூச்சல் போட்டார்கள். எழுந்திருக்கவே இல்லை. உடனே பார்த்தார்கள், இவரை எப்படி எழுப்புவது? யானைகளை எல்லாம் ஓட்டிக் கொண்டு வந்து அவன் மீது நடக்க சொல்லுங்கள். ராமாயணத்திலேயே அதிக உயரமானவன் ஒருத்தன் ஒன்றுன்னு சொன்னா அது கும்பகர்ணன் தான். வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த கும்பகர்ணனை பத்தி வர்ணிக்கும் பொழுது நம்ம இப்படி இருப்பா நான் நினைக்கிறோம். ஆனா கலிவர் லில்லிபுட்னு ஒரு கதை எழுதினான். அந்த கலிவர் லில்லிபுட்ல பண்ணே அவனுடைய சரீரத்தினால அந்த ஊர்ல இருக்கவன ஏறதுக்காக ஏனைய போட்டு ஏறலான்ட்டு That is the story in English, Galavan Nelli Poparar, everyone knows. See, the pity is, we are prepared to accept the story of Galavan Nelli Poparar as well as we are not prepared to accept the episode of Kumarasam. அவரும் ஆங்கிலத்தை எழுதிட்டு கலைவர் இருக்கேன் குமரவர்ணன் அந்த கேரக்டர் தான் அது மலைபோன்ற உருவம் என்ன ராமையர் ஆரப்பாவ தோளோட தோள்களை நோக்கி நாள் பல கழியுமாள் இந்த தோல்லேருந்து அந்த தோல் வரையில் குமரவர்ணன் ஒரு தடவை பார்த்தோம்னா பல நாள்கள் வேண்டும் அவனை யானைய விட்டு தெரியணும் யானையெல்லாம் மெரிச்சு எழுந்திருக்கல குதிரையை கொண்டு வந்து அவன் மேல ஓட்டுங்கடாங்கண்ணா குதிரையை கொண்டு வந்து ஓட்டினான் எழுந்திருக்கல இப்ப உண்மையிலேயே அவன் தூங்கி இருந்தான்னா யானை மெரிச்ச உடனே எழுந்திருக்கணும் குதிரை மெரிச்ச உடனே குதிரையுடைய குழம்பப்பட்டு எழுந்திருக்கணும் எழுந்திருக்கல அப்புறம் சொல்றான் அவனுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் பல வகையான உணவு பொருள் சுத்தி வைங்க அந்த உணவு பொருள்களுடைய நெறியை பார்த்து அவன் எழுந்துருவான் அப்படின்னு ஒரு யோஜனை சொன்னான் குடம் குடமா ரத்தமா மாமிசங்கள் கூட கூடையா இதெல்லாம் கூட சுத்தி வச்சிருக்கா இந்த வாசனைகளாலும் அவனை எழுப்ப முடியவில்லை அங்க ஒரு புத்திசாலி இருந்தான் ஒரு காரியம் பண்ணுவே மெலீத கெட்ட மாதிரியை கொண்டு வந்து உடம்புல ஒரு இடம் பாக்கி இல்லாம உத்துவனே அப்படின்னு கெட மாதிரியை கொண்டு வந்து இடிச்சான் பியூட்டி எந்த செல்லுல அவருடைய ஆன்மா இருந்ததோ அந்த செல் மேல அடி விழுந்தது மூச்சு விட்டான் அப்போ குப்பகனுடைய உறக்கம் இருக்கிறது அது செயல்படும் பொழுது வேகமாக இருக்க வேண்டும் செயலற்று இருக்கும் பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் ஆன்மாவை அமைதியாக வைத்துக் கொண்டு மிகப்பெரிய கேரக்டர் எழுந்திருக்கிறார் எழுந்தவுடனே 600 சகனத்து அடிகளும் 600 வண்டி சாதனம் 100 குடங்களும் எவ்வளவு குடிச்சான்னு கேட்டான் குடிக்கிறதுக்கு 100 10,000 உடம்பா ஏறுகின்ற பசியை எழுப்பினான் 6 சாப்பிடாம இருந்து எழுந்த உடனே சாப்பிடலாம் இந்த 6 சாப்பாட்டை சேர்த்து ஒரே நாள் சாப்பிடலாம் நம்ம என்னவோ கொஞ்சமா சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கோம் காத்தாலே இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி வரையில் நாம சாப்பிடுறதெல்லாம் சேர்த்து வச்சோம்னா 6 கும்பகர்ணம் தோத்து போயிடுவான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடறோம் ஒரே சமயத்துல எழுதி சாப்பிட மறுபடியும் 6 பட்டினி இருப்பான் நம்மளால முடியாது எழுந்து சாப்பிட்டுட்டு சோபல முடிச்சுட்டு என்ன விஷயம் அப்படின்னா ஒண்ணு இல்ல சமயனார் உங்களை வர சொன்னார் நேர இங்கேந்து போய் சமையலார வணங்கினான் ராவர் வந்து ஒரு குரல் அகலான் அப்பா தம்பி இந்த நாட்டுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு யாரால தெரியுமா வானர பெரும் பாளையர் மானிடர் 2 வந்திருக்காப்பா படை என்ன தெரியுமா எல்லாம் 3 முதுகுடைய வானரங்கள் இந்த படையை வச்சு வந்துருக்கா கோ நகர் புறம் சுற்றினர் லங்கையை பூரா வளர்ச்சிட்டா அது மாத்திரம் இல்ல கொற்றமும் ஏனை உற்றனர் பயமா இருக்கு ஆட்சியே பிடிச்சிருவான் போட்டுருக்கு அவர் இன்னுயிர் அவருடைய உயிரை போக்கணும் அதுக்காகத்தான் நீ போருக்கு போகணும் அப்படின்னு ராவணன் சொன்னான் அடுத்து கேட்கிறான் ஆனதோ பரிசிரமம் அரையில் கற்புடை காடகி துயரினம் தவிர்ந்ததில்லையோ என்னப்பா கொடிய போற ஆரம்பிச்சியா? இன்னும் ஸ்ருதியை நீ ஒப்படைக்கலையா? மந்திராலோசன சொன்னா ஸ்ருதியை விட்டுருன்னு சொன்னன, இதுவரையில் விடலையா? நீ அநியாயமா ஒரு சண்டையை ஆரம்பிச்சிருக்க, ஆனதோ வெண்சமம் வீரத்துக்கு இடம்தான் முன்ன போயிடுவேன். ஒரு அக்கிரமம் பண்ணிட்டு அதனால ஒரு சண்டையை உண்டாக்கி அழகில் கற்போடை ஜானகி துயர் எனும் தகுந்த விலையோ சொல்ல முடியாத பெருமையுடைய கற்புடையோடான சீதையுடைய துயரம் இன்னும் தீரலையா? அதான் சார் கும்பகர்ணன், உனக்கு வந்திருக்க ஆபத்துன்னு அண்ணனை கேட்கிறேன். நீ பண்ணது தப்பு, மாற்றார் மனைவியை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்க தப்பு, இன்னும் அவர் பயன்படுத்த வானமும் மையமும் வளர்ந்த வான்குழல் போனதோ உலகத்துல எவ்வளவு நிமிர்ந்து வளர்ந்தோம். தேவர்கள் பயந்தார்கள், நாகர்கள் பயந்தார்கள், யக்ஷர்கள் பயந்தார்கள். அப்படி இருக்கும்போது எல்லாரும் பயந்து அவர் புகழோடு வாழ்ந்த நமது புகழ் இருக்கிறது. வான் புகழ் போனதோ நேரிலை ஒருத்தி நீரார், ஒரு பெண் அழுதா, விராட்டி அழுதா, விராட்டி பிரேரப்பட்டா, சீதையினுடைய அழுகை இலங்கை அறிந்தது. தெரிஞ்சுக்கலையப்பா, வீணா சண்டையை உண்டாக்கிட்டு அப்படின்னா இப்பவும் சொல்றேன் கேளு. ஒரே ஒரு விஷயம் நீ கேட்கணும், தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து சீதையை ஒப்படைச்சிடும், வேற வழி கிடையாது. ஒப்படைச்சிட்டு அவன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணிடு. நன்று அது நாயகா, அதுதான் உய்யும் வழி. இல்லேன்னு சொன்னா அப்புறம் நீ பண்ணல என்ன? கொண்டினையாகவே ஓடி உன்னை நீயே அழித்துக் கொண்டவன் ஆவாய். எப்படி ஒரு அதாவது அவருடைய அறத்தினுடைய பற்று இருக்கிறது ஆஃப் தி யூசேஜ் ஆஃப் தி வேர்ட்ஸ் பிரேயிங். அப்பா அழுத்தம் நிறுத்தமா என்ன சொல்ற? நன்று அது நாயகா, பராவனா நீ படைக்கணுமா? ஒரே வழி, சீதையை ஒப்படைச்சுடு, அதை விட்டா வேற வழி இல்லை என்று ஆணித்தரமாக கும்பகர்ணன் சொன்னான். ராவணனுக்கும் கோபம், சீதையாவது ஒப்படைக்கிறதாவது. சீதையை ஒப்படைச்சு ராமன் காலிலே விழுந்து சரணாகதி பண்ணுவதற்கு நீயும் உன் தம்பியும் வேண்டுமானால் தயாராக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி உயிர் வாழ விரும்பவில்லை. என்ன ஆனாலும் சரி, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறேன், அதை மாத்திரம் செய். எனக்கு அறிவுரை கூறும் அளவுக்கு நீ பெரியவன் அல்ல. உருவது தெரியாது, என்ன நடக்க போறதுன்னு உன்னை யோசனை கேட்கல. உன்னை கூயது கும்பகர்ணா, உன்னை ஏன் கூப்பிட்டு தெரியுமா? சிறு தொழிலில் மனிதரை கோரி, இந்த மனுஷன் ரெண்டு பேர் இருக்காரு ராமலட்சுமர்கள், அவன் அதை போய் அழிச்சுட்டு வா, அதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன். அறிவுடைய அமைச்சர் நீ அல்ல, என்ன நினைச்சிருக்க நீ? என் தம்பி தான் நான் சொன்ன கேக்க, அமைச்சரா நீ? உன்ன யோஜனை கேட்கல, நீ அறிவுடைய அமைச்சன் அல்ல. அஞ்சினை பொருக்கு பயப்படுறியா? அப்படின்ட்டு வேறு இது உன் வீரம், என்னடா வீரம் அது, பொருக்கு பயப்படுற அப்படின்னா கும்பகர்ணன் போருக்கு கிளம்புகிறான். தமையனை ஏதெங்க பார்த்தான். அண்ணா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், வென்று இவன் வருவன் என்று உரைக்கிலன், நான் போருக்கு போறேன், நிச்சயமா நான் ஜெயிக்க போறது இல்லை. போருக்கு கிளம்புறத நான் ஜெயிக்க போறது இல்லைன்னு முடிவோடு போருக்கு போலாமா? அவன் எவன்டா அப்படி சொன்னான்? இப்படி ஒரு வீணமா அப்படி கேள்வி வரும் இல்லையா? குமாரன் சொல்லலாமா இவ அப்படின்னா, அண்ணா போருக்கு கிளம்புற, வேகமா கால் எடுத்து வைக்கிற, மனசாட்சி கேட்கறது, கும்பகர்ணா எங்கடா போறேன்னு கேக்கிறது, போருக்குன்னு சொல்ற, யாரோட கேக்கிறது, ராமனோடன்னு சொல்ற, என்ன காரணம்னா, ராமன் தேவியாம் சீதையை எனது அண்ணன் சிறைபிடித்து ரக்கமாயில்லை என்று அறம் கேள்வி கேட்கிறதனா, நான் வேகமாக காலை எடுத்து வைத்தாலும் அறம் இருக்கிறது, அது என்னை தடுத்து நிறுத்துகிறது, அவர் பக்கம் அறம் இருக்கிறது, நம் பக்கம் அறமில்லை, வென்று இவன் வருவன் என்று உரைக்கிறான். விதி ஒரு உருவத்திலே வந்திருக்கிறது. அது என்னாகிடர் பிடித்து உந்து சொல்றது, போ போ அப்படின்னு உன் வடிவிலே விதி வந்து என்று சொல்லுகிறது. அண்ணா ஒன்றுவன் போரிலே நான் சென்றால் நிச்சயமாக அழிந்துபடுவேன். ஒன்றினால் ஒருவேளை போரிலே நான் அழிந்துபடுவேனேயானால், நீ ஆரம்பித்து வைத்திருக்கிறாயே இந்த அநியாய போர், என் கடைசி உயிராக நான் இருந்து விட்டு போகிறேன், அதற்கு பிறகாவது சீதையை ஒப்படைத்து நீ வாழ வேண்டும்டா, நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் போருக்கு சென்று உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி போருக்கு புறப்படுகிறார்.